ಶ್ರೀಮಾನ್ ವೆಂಕಟನಾಥಾರ್ಯ ಕವಿತಾರ್ಕಿಕ ಕೇಸರಿ ವೇದಾಂತಾಚಾರ್ಯ ವದ್ಯೋ ಮೇ ಸನ್ನಿಧತ್ತಾಂ ಸದಾ ಹೃದಿ. ನಮಸ್ಸರ್ವೇಭ್ಯ, ಎಲ್ಲರಿಗೂ ನಮಸ್ಕಾರ. ಶ್ರೀ ದೇವನಾಯಕ ಪಂಚಾಶತ್. ಪ್ರಣತ ಸುರಕಿರೀಟ ಪ್ರಾಂತ ಮಂದಾರ ಮಾಲಾ ವಿಘಲಿತ ಮಕರಂದ ಸ್ನಿಗ್ಧ ಪಾದಾರ ವಿಂದ ಪಶುಪತಿ ವಿಧಿ ಪೂಜ್ಯ ಪದ್ಮಪತ್ರಾಯತಾಕ್ಷ ಫಣಿಪತಿ ಪುರನಾಥ ಪಾತು ಮಾಂ ದೇವನಾಥ. ಶ್ರೀ ದೇವನಾಯಕ ಪಂಚಾಶತ್ ಮೊದಲ ಪದ್ಯಂ. ಮೊದಲ ಪದ್ಯತಿಲ್ ದೇವನಾಯಕನೇ ದೇವಾದಿ ದೇವನ், அவனே தேவநாதன், அவன் என்னை காக்க வேண்டும் என்று முதல்ல பிரார்த்திக்கிறார். இதுல பெரியவாழ் நிர்வாகம் என்னன்னு கேட்டா, சுவாமி தேசிகன் ஆழ்வார்களைப் போல் பிரதானமா நம்மாழ்வாரையும் திருமங்கை ஆழ்வாரும் மாதிரி ஒரு நாயிக்கா பாவத்தை சுவீகரிச்சுண்டு பர்த்தாவாக என்னை காக்க வேண்டும் அவருடைய பிரார்த்தனைன்னு அவருடைய நிர்வாகம், அவள் நிர்வாகம். அச்சுத சதக்கம்ன்ற அந்த பிராகிருதத்தில் பண்ணப்பட்ட ஸ்துதி முழுக்க முழுக்க நாயிகா பாவமா இருந்தாலும், இந்த தேவநாயக பஞ்சாசத்தும் அதே நாயிகா பாவத்தில் பண்ணப்பட்டதுன்னு பெரியவாளுடைய நிர்வாகமா இருந்துருக்கு. ஸ்ரீ வரதராஜ பஞ்சாசத்துல ஆரம்பிக்கச்சே கலையத்து குஷலம் நகா கோபி காருண்ய ராசியும் சாதிச்சார். நகான்னு போட்டுண்டர், நகம்னா அஸ்மாக்கம் அல்லது அஸ்மபியம். அங்க பண்மையில சாதிச்சார், நமக்குன்னு சொன்னார். இப்ப என்ன தோன்றதுன்னா, இங்க தேவநாயக பஞ்சாசத்துல மாம் பாத்துன்னு தன்னை தனிச்சுன்னு சொல்லிக்கிறார். அப்ப இவ தேவநாயகன் தான் ரொம்ப இஷ்டம் போல இருக்கு சுவாமி தேசிகனுக்கு. ஏன்னா ஒரு விஷயம் ரொம்ப நம்ம ஆசைப்படுறோம், விரும்பினோம்னா அது நமக்கே சொந்தம் அப்படின்ற ஒரு எண்ணமானது பாசிக்கும். இந்த பத பிரயோகத்தை பார்த்தா அந்த மாதிரி யோசிக்கலாம்னு தோன்றது. அதனாலதான் மாம் பாத்துன்னு என்னை காக்க வேண்டும்னு உரிமையில போட்டுருக்கார். பாத்து பாத்துதான் கிரியாபதம், லோட்லக்காரம் சொல்லுவோம். காப்பாற்றட்டும், என்னை காக்க வேண்டும், இது ஒரு பிரார்த்தனா. பிரதம புருஷக ஏகவச்சனம் யாரேன்னு கேட்டா மாம், மாம் மா, இது அஸ்மத் சப்தத்தினுடைய தித்திய பக்தி ஏகவச்சனம், என்னை காக்க வேண்டும். யார்? தேவநாதஹ. தேவநாதான்னு சொன்ன தேவானாம் நாதஹ, தேவர்களுக்கெல்லாம் தலைவன், நாயகன், தெய்வநாயகன், தேவநாயகன். இப்ப மிச்சம்லாம் அவனுக்கு விசேஷமா பதங்கள் போட்டிருக்கார். தேவநாதஹ மாம் பாத்துன்னு சொன்னா ரொம்ப ஜென்ரிக்கா இருக்கு, யாரையும் குறிப்பிட்டு சொல்லாத மாதிரி இருக்கு. இன்னொன்னு எந்த ரூபத்தையும் குறிப்பிட்டு சொல்லாத மாதிரி இருக்கு. அதுக்கு போட்டுண்டார் பனிபதி புறநாதஹ. பனிபதி, பனின்னு சொன்னா பணத்தை உடையது பனி. பணம்னா அந்த ஹூட், அந்த பாம்புக்கு இருக்கக்கூடிய அந்த அந்த படம் பிடிக்குதுன்னு சொல்றமோ அந்த பனி, அந்த பணம், அந்த பணத்தை உடையது பனி, அதாவது பாம்பு. பனிபதினு சொன்னா இது அந்த திருவகீந்திர அகீந்திரன்ற இதுக்கு பனிபத்தின்ற இன்னொரு பெயர். அது அகீந்திரக்கு தான் பனிபதி, புற அந்த புறம்க்கு புற, பனிபதி புற நாதக, இந்த திருவகீந்திரபுரத்துக்கு தலைவனாக இருக்கக்கூடியவன் அல்லது தலைவன். அந்த பனிபதி புற நாதக தான் சயேவ தேவநாதக, அந்த தேவநாதக தான் சயேவ பனிபதி புறநாதக அப்படின்னு சொல்றதுக்காக பனிபதி புறநாதக தேவநாதக மாம் பாத்து. அவன் எப்படிப்பட்டவன் சொன்னா, அதுக்கு முதலே ஆரம்பிக்கிறார், பிரணத சுர கிரீட்ட பிராந்த மந்தார மாலா விகலித மகரந்த ஸ்னிக்த பாதார விந்தா. இது ஒரே பதம், சமஸ்கிருதத்துல சமஸ்த பதம் சொல்லுவோம், காம்பவுண்ட் வேர்டு, அவ்வளவு பெரிய பதம் இது. அது மொத்தம் வந்து பிரதமா பக்தி ஏக வச்சனத்துல முடிஞ்சிருக்கு. இது அந்த பனிபதி புறநாதகாக்கு விசேஷனம். பிரணத, பிரணத்தன வணங்கினவன், சரணாகதி பண்ணவன் அல்லது வணங்கினவன். யாரு? சுர, சுரன தேவர்கள். அப்ப வணங்கிய தேவர்கள் அர்த்தமா இருது. கிரீட்ட பிராந்த, கிரீட்டம்னு சொன்னா அவள அவளுடைய தலைமுடி, அதாவது அந்த கிரீடம். பிராந்தன்னு சொன்னா, பிராந்தன்னு சொன்னா நுனி. இப்ப பிரணத்த சுரானாம் கிரீட்ட பிராந்த, அப்ப அந்த கிரீடங்களோட நுனியில அர்த்தம். என்னது? மந்தார மாலா. மந்தார மாலான்னு சொன்னா மந்தார மலர்களுடைய மாலை, அதாவது அவளா அவளுடைய கிரீடத்தை போட்டுருக்கா. கிரீடத்தை போட்டுண்டே அவளா வணங்கறலாம் எம்பெருமான. கிரீடத்தை போட்டுண்டே வணங்கலாமான்னு கேட்டா, அந்த கிரீடம் தான் அவளுக்கு ஸ்தானத்தை குறிக்கிறது. அதனால அவர் என்ன பண்றாலும் அந்த ஸ்தானத்தை குறிக்கக்கூடிய கிடத்தை போட்டுண்டே அதை அணிஞ்சுண்டே எம்பெருமானோட திருமுடியில தலைய கொண்டு சாய்க்கிறாளாம், சேவிக்கிறாளாம். பாதுகாசத்துல சுவாமி இது அழகா நிறைய இடத்துல காண்பிக்கிறார். அப்ப அவ கிரீடத்துல என்ன பண்றாலும் பூக்கள் சுடிந்துக்கலாம், அதுக்கு ஒரு அலங்காரமா அந்த மந்தார பூக்களுடைய மாலைகள்லாம் அதுல இருக்கான். இப்ப இந்த மந்தார மலர்கள் இருக்கே, விகலித்த மகரந்த ஸ்னிக்த பாதார விந்தகா, விகலித்தன்னு சொன்னா பெருகிய, கலித்த விகலித்த, விகலித்தன்னு சொன்னா அதுல இருந்து பெருகிய, என்னது மகரந்த, மகரந்தனா தேன், தேன்னால ஸ்னிக்த, ஸ்னிக்தன்னு சொன்னாலே நனைந்தன் அர்த்தம், ஸ்னேகனா அந்த ஒரு ஆயில் அதாவது அந்த பசை. அப்ப ஸ்னிக்தன்னு சொன்னா இதுல இருந்து தேன் வடிஞ்சு அந்த லக்னமா இருக்கு. எங்க பாதார விந்தக, அதுவே தாமரை, அந்த திருவடி தாமரை, அந்த தாமரைக்கு தாமரையிலேயே ஒரு தேன் உண்டு. அந்த தேனுக்கு இருக்கிறது போக இந்த மகரந்த இந்த மந்தார மலர்கள்ல இருந்து வரக்கூடிய பெருகின தேனும் அங்க போய் கலங்கறது சேரறதுதான். அதனால இன்னும் அது மென்மையா இருக்கான், அந்த திருவடி நனைந்து போயிருக்கான். அப்படிப்பட்ட திருவடியை உடைய அந்த பணிபதி புறநாதக. சரி, இப்ப இது வந்து பொதுவா தேவர்கள்ல வணங்குறான்னு சொன்னா அவ சிவனையும் வணங்கலாம், பிரம்மாவையும் வணங்கலாம். எம்பெருமான் எப்படி தெரிஞ்சுக்கிறது இப்போ? அதுக்காக போட்டுட்டார் பசுபதி விதி பூஜ்யா. பசுபதி, பசுபதினு சொன்னா சிவனுக்கு பெயர், பசுபதினு உனக்கு பெயர், பசுபதி விதிஹி, விதிஹின்னு பிரம்மாவுக்கு பெயர். அப்ப பசுபதி விதி பூஜ்யா, பூஜ்யன்னு சொன்னா பூஜிக்கப்படுபவன். சோ பசுபதி விதி பூஜ்யன்னு சொன்னா சிவனாலும் பிரம்மனாலும் பூஜிக்கப்படுபவன் அப்படின்னு தாத்பரியமா இருது. இப்ப இதனால தீர்மானம் எடுத்து இது எம்பெருமான் தான் சொல்லிட்டு இருந்தாலும் சந்தேகம் வரலாம். அதுக்கு போட்டுண்டார் பத்மபத்ராய தாட்சா, பத்மபத்ரன்னு சொன்னா அந்த தாமரை இதழ், அதை போன்ற ஆயத ஆக்ஷக, நீண்ட கண்களை உடையவன் எம்பெருமானுக்கு இது ஒரு அடையாளம். தாமரை கண்ணன்றது எம்பெருமானுக்கு இருக்கக்கூடிய ஒரு சிறப்பான அல்லது அவனுக்கே உரித்தான ஒரு அடையாளம். அப்படிப்பட்ட பத்மபத்ர ஆயதாட்சக அவன் யார்? இந்த பணிபதி புறநாதக, அவன் தேவநாதக. மாம் பாத்து. இப்போ இதுல ஒரு சுவாரஸ்யமன்னு கேட்டா, தேவர்களுடைய தலையில இருந்த பூ எம்பெருமானுடைய திருவடியில போய் சேர்ந்தது. ஆனா ஆழ்வாசாதிக்கார் தீர்த்தன் உலகலந்த சேவடி மேல் பூந்தாமம் சேர்த்தி அவையே சிவன் முடிமேல் தான் கண்டு பார்த்தன் தெளிந்துழிந்த பைந்துயாயான் பெருமை பேர்த்தும் ஒருவரால் பேச கிடந்ததே. பூ நடந்துருக்கு, அர்ஜுனன் சிவபக்தனாம், எம்பெருமான் பக்கத்துல இருக்கான், இருந்தாலும் தெரியல. பகுநாம் ஜென்மநாமத்தின்னு கீதையில சொல்லிச்சு கண்ணன் சொல்றான், யாருக்கும் என்ன தெரியறது இல்லைன்னு சொல்றான். என்னுடைய நான் பரமபுருஷன் யாருக்கும் தெரியறது இல்ல, எல்லாரும் நந்தகோபனுடைய குமரன் அல்லது இந்த மதுராநாதன் தெரிஞ்சுட்டு இருக்கான்னு சொல்லி சொல்றான். அப்ப அர்ஜுனுக்கு தெரியல போல இருக்கு. என்ன சொல்றான், அப்ப டைம் எடுத்து நான் சிவனுக்கு பூஜை பண்ணணும், பிரதோஷம் வந்துடுத்து, நாழி எடுத்து சிவனுக்கு பூஜை பண்ணணும், என்ன பண்ண தெரியலேன்னு. அப்ப கிருஷ்ணன் சொல்றாரா, என்னோட திருவடியில புஷ்பத்தை சேரு, அது அவனோட தலைக்கு போய் சேரும்னு சொல்றாதான். அது எங்க வாத்தியார் வெடிக்கா சொல்வார், இப்படி கேட்டா எப்படி தெரிஞ்சுக்கிறதுன்னு அர்ஜுன் கேட்பான்னு சொல்லிட்டு ஒரு அடையாளத்தை பண்ணிட்டு போடுனாரா. அவன் ஒரு அடையாளத்தை பண்ணிட்டு போட்டானா, போட்டுட்டு போரெல்லாம் முடிஞ்சிட்டு போய் அவன் சிவனை சேவிக்கிறதுக்கு போனா அப்ப சிவனோட தலையில அந்த அடையாளம் புஷ்பம் இருந்ததுன்னு சொல்வார். என்ன கேள்வி கேட்பாலும் லோகத்துல அதுக்காக. அப்படி அங்க எம்பெருமானோட திருவடியில சேர்ந்த புஷ்பமும் அவ தலைக்கு போறது, அவா தலையில சூழ்நிலை புஷ்பம் எம்பெருமான திருவடிக்கு சேர்றதுன்னு ஒரு சுவாரஸ்யத்தை இங்க பார்க்கலாம் போல இருக்கு. அன்பைய பார்த்தோம்னா பிரணத்த சுர கிரீட்ட பிராந்த மந்தார மாலா விகலித்த மகரந்த ஸ்னிக்த பாதார விந்தக பசுபதி விதி பூஜ்ய பத்மபத்ராயதாட்ச பணிபதி புறநாதக தேவநாதக மாம் பாத்து. பிரணத்த சுரன் சொன்ன வணங்கிய தேவர்கள், கிரீட்ட பிராந்த அவளோட கிரீடம் இருக்கு, அதில் நுனியில் இருக்கக்கூடிய மந்தார மாலா, மந்தார மலர்களுடைய மாலை, அதிலிருந்து விகலித்த மகரந்த பெருகிய தேன், அந்த தேனால் ஸ்னிக்த நனைந்த பாதார விந்தக, திருவடி தாமரை உடையவனான பசுபதி விதி பூஜ்யா. பசுபதினு சொன்னா சிவன், விதின்னு சொன்னா பிரம்மா. அப்ப சிவன் பிரம்மா இவர்களால் வணங்கப்பட்டவனாக பூஜிக்கப்படுபவனாக இருக்கக்கூடிய பத்மபத்ராய தாட்சக, தாமரை இதழ் போன்ற கண்களை, நீண்ட கண்களை உடையவன், அக்ஷகன் சொன்ன கண்ணு, கண்களை உடையவன் பணிபதி புறநாதகா. அக்ஷின்னு சொன்னா கண்ணு, அக்ஷகன் இங்க இருக்கு, பணிபதி புறநாதகா. பனிபதின்னு சொன்னா ஒண்ணு சொன்னோம், அது அந்த திரு அஹீந்திரபுரம். அந்த அஹீந்திரபுரன்றதுடைய இன்னொரு பெயர் தான் பனிபதி புர நாத்தக. அங்க இருக்கக்கூடிய திருவேந்திபுரத்தில் இருக்கக்கூடிய தலைவன் எம்பெருமான் இருக்கானே, அவன் யார்? அவன் தான் தேவநாத்தக, தெய்வநாயகன். அவன் என்ன பண்ணணும்? மாம் பாத்து, என்னை ரட்சிக்கட்டும், என்னை காக்க வேண்டும். இந்த முதல் பத்தியமானது தேவநாயக பஞ்சாசத்துல அமைஞ்சிருக்கு. கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ, ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாய நமஹ.